ஆங்கு தத்தும் பட்டும் படாமல் பட்டும் மிருதங்கம் தாங்கும் அங்கம் ஏங்கும் தகதோம். தழுவட்டும் தழுவட்டும் இளவட்டம் இளவட்டும் பரவட்டும் பரவட்டும் இசைவெள்ளம் பரவட்டும் இமயத்தின் முடி மட்டும் இளமைதான் கொடி கட்டும். தத்தம் தளாங்கு தத்தும் பட்டும் படாமல் பட்டும் உண்டாகும் சத்தம் உறவில் முன்னூறு கீர்த்தனம் தான் இதழ்கள் கொண்டாடும் முத்தம். சுதந்திரம் தினம் தினம் தான் நிரந்தரம் சுகம் சுகம் தான் நலம் பெரும் மனம் மனம் தான் பலம் வரும் நகர் பலம் தான் இணையத்தான் இணையத்தான் அணையத்தான் அணையத்தான் இசையட்டும் இசையட்டும் தாளங்கள் முழங்கட்டும். ங்கம் தாங்கும் அங்கம் ஏங்கும் தகதோம். தழுவட்டும் தழுவட்டும் இளவட்டம் இளவட்டும் பரவட்டும் பரவட்டும் இசைவெள்ளம் பரவட்டும் இமயத்தின் முடி மட்டும் இளமைதான் கொடி கட்டும். தத்தம் தளாங்கு தத்தும் பட்டும் படாமல் பட்டும் தத்தம் தளாங்கு தத்தம்